ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം അയഗ്രീവമുപാസ്മയേ ശ്രീലക്ഷ്മീവല്ലഭാരംഭാം വികനോ മുനിമധ്യമം അസ്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരു പരമ്പരാമങ്കനെടുമതിൽ പുടിശൂടയൊത്തിയെന്നും അണിനകരത്തുളകളത്തും വിളക്കും ജ്യോതി വെങ്കതിരോൺ കുളത്തിൽ കോർ വിളക്കായി തോന്നി പിൻമുഴുതും ഉയർക്കൊണ്ട വീരം തന്നെ ശങ്കനെടും കരുമുകിളൈ രാമൻ തന്നെ തില്ലൈനകർ തിരുച്ചിത്ര കൂടം തന്നു എങ്കൽ തനി മുതൽവൻ എം പെരുമാൻ തന്നെ എൻകൊളോ കൺകുളിര കാണുനാളേ ഉയർവര ഉയർനളമുടയവൻ യവനവൻ അയർവരമതിനളം മരുളിനം യവനവൻ അയർവർവമരഹിളതിപതീയവനവൻ തുയറ സുടരടി തുടം മനനേ വെങ്കടനാഥ ചെൽവൻ വിളങ്കിടും ഞാനച്ചിങ്കം വേദാന്ത ദേശികണർ വിളങ്കട്ടും എൻ മനതി എന്തും അടിത്തളം 1000 പാതുകാ സഹസ്രം നിഗമാന്ത മഹാദേശികളുടെ അത്ഭുതമായ അനുഭവങ്ങൾ ഒരു പദ്ധതി എന്ന് സൊല്ലക്കൂടിയ തമിഴിലെ പടലം എന്ന് അത് പിരിച്ചിരിക്കുന്നത് 1000 തിരുനാമപ്പടലം മേന്മൈ പടലം പണയപ്പടലം പാതുകയും പയണപ്പടലം ഉരുമൈകോട്ടടലം മുടിസൂട്ടുപ്പടലം മീച്ചിപ്പടലം പോറ്റിപ്പടലം പള്ളിയറിപ്പടലം ഗുലാവിയർപ്പടലം മലരിടുപടലം തിരുവടി തുകൽ പടലം പാതുകയിൽ നാദപ്പടലം മണി ഒഴിപ്പടലം പൺമണിപ്പടലം എന്ന് 16 പകുതികളെ പാർത്തോം 32 പകുതികളാക സ്വാമികൾ നമുക്ക് തന്നിരിക്കുന്നു. ഇതിലെ 17-ാമതാക செம்மணிப்படலம் பத்மராக பத்ததி என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். 581-ஆவது பாசுரம் 30 பாசுரங்களிலே செம்மணி வர்ணிக்கப்படுகிறது. இதேபோல முத்து வெண்மை அதேபோல மரகதம் பச்சை நீலம் இப்படியாக தனித்தனியாக அனுபவிக்க இருக்கிறோம். சமுதாயமாக அனுபவித்தோம், இப்போ தனித்தனியாக அனுபவிக்க இருக்கிறோம். செம்மணி படலம் 581-ஆவது பாசுரம் பாதுகையும் பத்மினியும் சமமானவர்கள்தான் பாதுகையும் பத்மினியும் சமமானவர்கள்தான் பத்மராகம் உடையவர்கள் இருவருமே எப்பொழுதும் பத்மராகம் உடையவர்கள் இருவருமே எப்போதும் பரமன் ரங்கநாதனுடன் நித்யவாசம் இருவருக்கும் பரமன் ரங்கநாதனுடன் நித்யவாசம் இருவருக்கும் பாதுகையே பணிகின்றேன் திருமகளின் மறுபிறப்பே பாதுகையே பணிகின்றேன் திருமகளின் மறுபிறப்பே. இங்கே பத்மராகம் என்ற ஒரு நிறம் செம்மை நிறம் இந்த பகுதியில் அனுபவிக்கப்படுகிறது. அதை பத்மராகினி என்ற ஒரு சொல்றாலே குறிப்பிடுகிறார் சுவாமி. பாதுகாம் பத்மராகினி பிரபத்யே ரங்கநாதஸ் பாதுகாம் பத்மராகினி. பத்மராகினி என்றால் பிராட்டியும் குறிக்கிறது பாதுகையும் குறிக்கிறது. பிராட்டியை குறிக்கும் பொழுது பத்மராகினி தாமரையை விரும்புபவளே, பாதுகையை குறிக்கும் போது பத்மராக கற்கள் உடையவளே. இப்படியாக அந்த கற்கள் என்பது அந்த ஆபரணங்களாக செம்மணிகளும் வெண்மணிகளும் பசுமை கலந்த மரகத மணிகளும் அங்கே ஒளி சுவர் விடுகின்றன. இங்கே திருமார்பிலே அகலகிலே நிறையும் என்று அலமேல் முங்கை உரை மார்பன் அவன் அங்கே தாமரை செல்வி வீற்றிருக்கிறாள், மலர் மகள் வீற்றிருக்கிறாள். திருவடியிலும் ஒரு லட்சுமி இருக்கிறாள். இங்கேயும் அந்த பத்மம் சம்பந்தம் இருக்கிறது. அங்கேயும் பத்ம சம்பந்தம், பத்மப்ரியே பத்ம நிபத்தியே பத்மாலயே பத்மகலாய சாட்சி என்று சொல்லி அந்த பத்மினி பாதுகை இரண்டையும் அற்புதமாக ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். பாதுகையும் பத்மனையும் சமமானவர்கள்தான். பத்மராகம் உடையவர்கள் இருவருமே எப்பொழுதும் பரமம் ரங்கநாதருடன் நித்தவாசம். இருவருக்கும் பாதுகையே பணிகின்றேன் திருமகளின் மறுபிறப்பில். இப்படியாக செம்மணி படலத்திலே அந்த செம்மையாகிய ஒளியை பற்றி பேசி வருகிறார். 582 பாதுகையேனின் பத்மராக தளிச்சுழல்கள் பரமநடி மலர்கள் பரவுகின்ற பாதையிலே வாக்கிக்கும் மனதிற்கும் எட்டாத மென்மை கொண்ட வள்ளலவன் மலரடிக்கு வாகன மலர்பாதை வாக்கிக்கும் மனதிற்கும் எட்டாத மென்மை கொண்ட அச்சிவாங் மனகம் உச்சிஞ்சகூரே வள்ளலவன் மலரடிக்கு வாகன மலர்பாதை. ஒளிமலர்களாக செவ்விய ஒளிமலர்களாக பாதுகையேனின் பத்மராக தளிச்சுடர்கள். பாதுகையாக இருக்கிறது சென்றால் குலையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடலம் நீள்கடல் புனையாம் மணிவிளக்காம் என்று சொல்வதனாலே இங்கே அந்த ஒளிச்சுடரானது முன்னே சென்று கொண்டிருக்கின்றன. பரமநடிமலர்கள் பரவுகின்ற பாதையிலே வள்ளலவன் மலரடிக்கு வாகன மலர்பாதை. அந்த புப்பத்தினாலாகிய பாதையாக அந்த வழிகளிலே புப்பங்கள் இருப்பது போல அந்த செம்மணி ஒளிகள் காட்சியளிக்கின்றன என்று பேசுகிறார். அது அந்த ஒளியை கூட துளிர் என்று சொல்லுகிறார். அந்த ஒளி மென்மையான ஒளியாக இருக்கிறது, வன்மையான ஒளியாக இல்லை என்றும் பேசுகிறார். 583 பாசுரம். இந்த 582 செம்மணிகளானது பத்மராக வண்ணத்தை பாய்ச்சுகின்றன சொல்லுகிறார். எம்பெருமான் திருவடிக்கும் மென்மையாக இருக்க வேண்டும், உருத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கவனித்து பார்த்தோமானால் பாதுகையை சாத்திக் கொண்டுதான் எம்பெருமான் நடைபெறுகிறார். அப்படியானால் பாதையிலே இருக்கிற கல்லும் முள்ளும் பாதுகையைத்தான் பாதிக்கும் என்றாலும் இங்கே அழகாக அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளுக்கு எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு வேறுபாடு தோன்றாத வண்ணம் அந்த மென்மை ஒளிமலர்களாக அந்த செல்லும் பாதையிலே தூவப்படுகின்றன என்று பேசப்படுகிறது. 583 பாதுகையில் பத்மராக சுடர்கள் செந்தீதான். பாதுகையின் பத்மராக சுடர்கள் செந்தீதான் பரமன் ரங்கநாதன் பதத்துளிர்கள் சுடர் கூட்டும். பரமன் ரங்கநாதன் பதத்துளிர்கள் சுடர் கூட்டும் பண்டொரு நாள் பரமனவன் பள்ளி கொண்டான். பண்டொரு நாள் பரமனவன் பள்ளி கொண்டான். தீயில் உண்மை உண்மையதே உணர்த்துகின்றாய் போலும். எம்பெருமானுக்கு அனலாக இருந்தாலும் புனலாக இருந்தாலும் இருளிரிய சுவர்மணிகள் இணைக்கும் நெற்றி என்று பேசுவார்கள். திருமையத்திலே அப்படியே கர்ப்ப கிரகத்திலே அந்த ஆதிசேஷனுடைய விஷ கங்குல்கள் அப்படியே பரவி இருப்பதை கூட பார்ப்போம். அப்படி எம்பெருமானுக்கு எல்லாமே சுகம்தான். திருப்பார்க்கடலும் சுகமான படுக்கைதான், ஆதிசேஷனும் சுகமான படுக்கைதான். விஷத்தை உடைய 1000 தலைகளை உடையவர் ஆதிசேஷன். நெருப்பும் அவனுக்கு ஒன்றுதான், நீரும் அவனுக்கு ஒன்றுதான். நீராய் நிலனாய் காற்றாய் அவன் அப்படியாக இருக்கிறவன். நமஸ்தே வாயு துணை பிரத்யக்ஷம் பிரம்மா என்று வாயு மட்டுமல்ல படித்த பூதங்களும் கடல்வண்ணன் பூதங்கள் அல்லவா. ஆகையினாலே 583 இங்கே அழகாக பேசப்படுகிறது. பத்மராக சுடர்கள் செந்தீதான். ஏற்கனவே பாதுகையிலே பத்மராக சுடர் இருக்கின்றன. பரமன் ரங்கநாதன் பதச்சுளிர்கள் சுடர் கூட்டும். ஏற்கனவே எம்பெருமானுடைய திருவடிகளிலும் அந்த துயரறு சுடரடி சுடர்கள் இருக்கின்றன. அதை சுப்பிரபாதத்திலே பிரபத்தி, திருவேங்கட சுப்பிரபாதம், அந்த பிரபத்தியிலே ஒரு அழகான கருத்து வருகிறது. லட்சுமி மகீசனுரூபனிஜானுபாவனீலாதிவ்யமகிஷீகரபல்லவானம் ஆருண்ய சங்கரமனத கிளசாந்திரோ ஸ்ரீவேங்கடேச சரணோ சரணம் பிரபத்யே. திருமகளும் மண்மகளும் ஆய்வகளும் அடிவருட தளிக்கரமும் மலரடியும் தமக்குள்ளே கலந்ததனால் சிவந்த நிறம் திருவடிக்கு சீதனமாய் மாறியதோ வந்திருக்கும் வேங்கடவா உன்னடிகள் படுகின்றோம். அதனாக பிராட்டியினுடைய தலை போன்ற கரங்களும் எம்பெருமானுடைய தலை போன்ற திருவடியும் கலந்த பொழுது அங்கே பெருமாட்டியினுடைய கரங்கள் இருந்த செம்மையானது பெருமானுடைய திருவடிக்கு மாறிவிட்டது என்று பேசப்படுகிறது. அது மாதிரி பாதுகையின் பத்மராக சுடர்கள் வீசி செந்தீதான் பரமன் ரங்கநாதன் பதச்சுளிகள் சிவர் கூட்டும். எனவே எம்பெருமானுடைய திருவடிகளும் செம்மை காட்டும். ஏனென்றால் திருவடிகள் தாமரை அல்லவா? தாமரை செம்மையை தானே காட்டும். செம்மை சென் அதாவது அந்த வண்ணமானது செம்வண்ணமாக இருக்கும், அதிலே ஒளியும் உண்டு. எனவே ஏற்கனவே பாதுகையினுடைய பத்மராக சுடர்கள், எம்பெருமானுடைய பதச்சுளிகள் இரண்டும் சேர்ந்து அதிகமான செம்மையை காட்டுகிறது. அப்போது இங்கே நெருப்பு எழுவது போல இருக்கிறது. பண்டோதுனால் பரமன் அவன் பள்ளி கொண்டான் தீயில் உண்மை உண்மை அதே உணர்த்துகின்றாய் போதும் நீ. இப்படி அந்த பத்மராக ஒளியானது நெருப்பு எரிவதைப் போல காட்டுகிறது என்பதை பேசுகிறார் சுவாமி. 584வது பாசுரம். பாதுகையே பத்மராக சுடர்கள் மங்களமே, பாதுகையே பத்மராக சுடர்கள் மங்களமே, பாருள்ளால் அனைவருக்கும் பரமானந்தமதே. பரிமுகனாய் மது கைதவர் பகையழித்த காலத்தில், பரிமுகனாய் மது கைதவர் பகையழித்த காலத்தில் பெருவிய செங்குரு தொடையின் இடையின் நெருக்கத்தால். அற்புதமான ஒரு சரித்திரம் வரலாற்றை சொல்லுகிறார். ஐக்ரீவம் அவதாரத்திலே மது கைதவர் என்ற அரக்கர்களை தொடையின் நெருக்கத்தாலே அழித்தார். அப்பொழுது குருதி பெருகியது, அது கீழே ஒழுகுகிறது, அதுதான் இந்த பத்மராக சுடராக இருக்கிறதோ என்று காட்டப்படுகிறது. அந்த செங்குருதிதான் இப்படிப்பட்ட நிறமோ. பாதுகையே பத்மராக சுடர்கள் மங்களமே, பாருள்ளார் அனைவருக்கும் பரமானந்தமதி, பரிமுகனாய் மது கைதவர் பகையழித்த காலத்தில் பெருகிய செங்குருதி தொடையிடையின் நெருக்கத்தா. 585வது பாசுரத்திலே அதே செங்குருதி வேறு விதமாக காட்டுகிறார். பாதுகையே நிந்தல் பக்தர்களின் பாவங்களில், தேவதைகள் தம்மை சுடர்களினால் சுட்டெரிப்பாய். பாதுகையே நிந்தல் பக்தர்களின் பாவங்களில், தேவதைகள் கம்மை சுடர்களினால் சுட்டெரிப்பாய். சுட்டெரித்த பின்னால் சூழ்ந்திட்ட செங்குருதி, சுட்டுவிட்ட பின்னால் சூழ்ந்திட்ட செங்குருதி வெள்ளமாய் பாய்வதனால் பத்மராகமானதுவோ. வெள்ளமாய் பாய்வதனால் பத்மராகமானதோ. இது சம்மீரன் வந்தது என்று காரணம் காட்டுகிற பக்தர்களின் பாவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டதனாலே அந்த சுட்டரித்த செங்குருதி வெள்ளமாக பாய்வதனால்தான் இங்கே பத்மராகமாக அந்த செவ்வண்ணமாக திகழ்கிறது என்று பேசுகிறார். 586வது பாசுரத்திலே நகர பெண்கள் எல்லாம் ரங்கநாதனத்திலே மையல் கூறுகிறார்கள். மன்மத பானம் அவர்களை பாதிக்கிறதாம். அந்த மன்மத பானமானது செம்மை நிறமாக இருக்கிறதாம். எனவே இந்த பத்மராக ஒளிதான் மன்மத பானமாக இருக்கிறது, அந்த பெண்களை வருத்துகிறது என்று பேசுகிறார். பாதுகையே நின் பத்மராகம் மாதர்கட்கு மன்மத தாபம் பாதுகையேனின் பத்மராகம் மாதர்கட்கு மன்மத தாபம் மன்மதனின்றும் காதல் தீயே மயக்கும் செம்மை வண்ணமதாகும் மன்மதனின்றும் காதல் தீயே மயக்கும் செம்மை வண்ணமதாகும் அங்கார ஜாலை இவ பத்மராகை சிங்கார யோனே ஜலனசிய தீத்தை அங்கார ஜாலை இவ பத்மராகை பசியந்தி ரங்கே சோபாது கேத்வம் பௌரங்கனா ஸ்பரிசித ரங்க பாதம் பௌரங்கனா ஸ்பரிசித ராக பந்தம் பாதுகையேனில் பத்மராகம் மாதர்கட்கு மன்மத தாபம் மன்மதன் என்றும் காதல் தீயே மயக்கும் செம்மை வண்ணமதரும் காதல் நிறம் சிவப்பு. இங்கே ராகம் தாமசகுணம் ராஜசகுணம் சத்துவகுணம் என்பார்கள். ராஜசகுணம் தானே காதல். எனவே செம்மை வண்ணத்தை இங்கே காட்டப்படுகிறது. எனவே மன்மதனுடைய அந்த சாபமானது பத்மராகமாக இங்கே விழுகிறதோ என்று பேசுகிறார். எப்படிப்பட்ட கற்பனைகள், எப்படிப்பட்ட கற்பனைகள்! கனியான உலகம் அது, தேசிக உலகம். அதிலே ஈடுபட்டவர்களுக்கு காலாளும் கண் சுழலும் நெஞ்சு அழியும் என்று அற்புதமான உலகம். 587வது பாசுரம். மணி பாதுகையேனி மலரும் விடியல் தான் மலர்வு அருகிறது மலரும் மலர்கிறது மணி பாதுகையேனி மலரும் விடியல் தான் மலர்வு அருகிறது மலரும் மலர்கிறது செம்மை பரவுவதால் உன்னை வணங்கிடுவார் ஸ்ரீரங்கச் சூரியனும் சித்தம் சிறு காலை நீ ஸ்ரீரங்க சூரியனும் சித்தம் சிறு காலை நீ மணி பாதுகையே நீ மலரும் விடியல்தான் மலர்வு அருகிறது மலரும் மலர்கிறது செம்மை பரவுவதால் உன்னை வணங்கிடுவார் ஸ்ரீரங்க சூரியமும் சித்திரம் சிறு தாலை நீ மணி பாதுகையே நீ மலரும் விடியல்தங்கேக சூரியோ தயபூர்வ சந்தியம் ஐவாமி தோஷ பதமஸ்யகேதும் தமோபகம் சம்ஸ்கிருத பத்மராகம் அசேஷவந்தியம் மணி பாதுகேத்வம் ரங்கேச சூரியோதய பூர்வ சந்தியா. 587வது பாசுரத்திலே பூர்வ சந்தியாக பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை என்று சொல்வார்கள். சித்திரம் சிறுகாலை அழகால வார்த்தை அந்தாளுடைய வார்த்தை காலை சிறுகாலை சித்திரம் சிறுகாலை பூர்வா சந்தியா ஸ்ரீரங்க சூரியன் வருவதற்கு முன்னாலே அந்த பாதுகை அதிலே இருக்கிற பத்மராகம் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் வருவதற்கு முன்னாலே செவ்வானம் மணி பாதுகையே நீ மலரும் விடியல்தான் மயர்வு அருகிறது மலரும் மலர்கிறது செம்மை பரவுவதால் உன்னை வணங்கிடுவ அர்ஜம் விடுவதற்காக ஆந்திர மறையோர்கள் காத்திருக்கிறார்களாம். ஸ்ரீரங்க சூரியமோ சித்தம் சிறு காலை எப்படியாவது பத்மராக வண்ணமானது கொண்டாடப்படுகிறது. 588வது பாசுரம். பாதுகையேனில் பத்மராக ஒளிக்கதிர்கள் பாதுகையேனில் பதுமராக ஒளிக்கதிர்கள் பரம நடிகளுக்கு துளிர் வண்ணம் தந்ததம்மா பல காலமாய் சேர்ந்த பாவக்கடலையே அடியறவற்றடிக்கும் காலாக்னியானதம்மா பரம நடிகளுக்கு துளிர் வண்ணம் தந்ததம்மா பாவக்கடலையை அடியறவற்றடிக்கும் கால அக்னியானதம்மா கதிர்மதியம் போல் முகத்தான் என்பது போல இரண்டு விதமான நேர்மாறான தன்மையை இங்கே காட்டுகிறார் சுவாமி. பாதுகையே நின் பதுமராக ஒளிக்கழிவுகள். பரம நடிகருக்கு துளிவண்ணம் தந்ததம் செம்மையிலே பல செம்மை, கருப்பிலே பல கருப்பு, மஞ்சளிலே பல மஞ்சள், ஒளிர் நீளம் நல்ல நீளம், கருப்பு நீளம் பிள்ளை சொல்வோம். ஒரு வேடிக்கையா சொன்னார், எல்லா நிறங்களுக்கும் டார்க் என்பதை சேர்த்து டார்க் கிரீன், டார்க் ப்ளூ, டார்க் ரெட் என்றெல்லாம் சொல்வார்கள். அது மாதிரி இங்கே எம்பெருமானுடைய அந்த அழகு 88வது பாசத்துல இரண்டு விதமான துளிர் வண்ணம் காலாக்னி, பரம நடிகளுக்கு துளிர் வண்ணம் தந்தது பதுமராக ஒளிக்கதிர்கள், பாதுகையின் ஒளிக்கதிர்கள், பதுமராக ஒளிக்கதிர்கள் பரம நடிகளுக்கு துளிர் வண்ணம் தருகிறது. அதே சமயத்திலே அடியாருடைய பாவத்தை போக்கும் பொழுது பல காலமாய் சேர்த்த பாவக்கடலதையே அடியறவற்றடிக்கும் காலாக்னியானதம். இப்படியாக பத்மராக ஒளியே துளிராகவும் காலாக்னியாகவும் காட்டப்படுகிறது 588. 589வது பாசனத்திலே இதே பதுமராக வண்ணமானது பரமநடி மலர்களுடைய செந்தாமரையோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. பாதுகையே பரமநடி மலர்கள் செந்தாமரையே, பாதுகையே பரமநடி மலர்கள் செந்தாமரையே, பளபளக்கும் செவ்வண்ணம் என்றும் மதன் வண்ணோ. பாதுகையே பரமநடி மலர்கள் செந்தாமரையே, பளபளக்கும் செவ்வண்ணோ என்றும் அதன் வண்ணம். பாதுகையும் பதுமராக கற்கள் இணைவதனால் பார்ப்பதற்கு இரு மடங்கு பதும வண்ண சுடர் தோன்றும், பார்ப்பதற்கு இரு மடங்கு பதும வண்ண சுடர் தோன்றும். பாலசூரியன் பதுமராக கற்கள், பாதுகையே பரம நடிமலர்கள் செந்தாமரையே, பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் எம்பெருமானுடைய திருவடி. கைவண்ணம் தாமரை, கைவண்ணம் மட்டுமா தாமரை, அடியும் அக்னே அவினலே. பாதுகையே பரம நடிகை செந்தாமரையே, பளபளக்கும் செவ்வண்ணம் என்றும் அதன் வண்ணம். பாதுகையும் பதுமராக கற்கள் இணைவதனால் மேலும் ஒரு செம்மை சேருவதனாலே பார்ப்பதற்கு இரு மடங்கு பதும வண்ண சுடர் தோன்றும், இரு மடங்கு அதிகமாக செம்மையோடு செம்மையாக செம்மையான செம்மையாக இருக்கிறது. 591வது பாசுரம், திருமகளின் துணையுடனே திருவரங்கடமுடனே ஒரு குறையும் வாராது உலகத்தை காத்தொழுகின்றார். திருமகளின் துணையுடனே திருவரங்கடமுடனே ஒரு குறையும் வாராது உலகை காத்தொழுகின்றார் எனும் புகழம் கடல் அதுவே எங்கும் பொங்கிடும் போது பாதுகையும் செம்மணிகள் பவளமென சிறச்சிரவி. கடலை போல இருக்கிறதாம் எம்பெருமானுடைய அந்த அற்புதமான புகழாகிய கடல், புகழ்கடல். திருமகளின் துணையுடனே திருவரங்கள் திடமுடனே, பெருமானுக்கு பெருமையே பிராட்டியால் தானே, திருநிலை செல்வன் தேரேன் திருவில்லா தேவர் என்று சொல்வார். திருமகளின் துணையுடனே திருவரங்கள் திடமுடனே ஒரு குறையும் வாராது உலகத்தை கத்தருகின்ற யோகக்ஷேமம், சர்வலோக யோகக்ஷேமம் பிராட்டியோடு எம்பெருமான் காத்துக் கொண்டிருக்கிறான். எனும் புகழாம் கடல் அதுவே எங்கும் பொங்கிடும் போது அந்த புகழ்கடல் பாதுகையின் செம்மணிகள் பவளமென சிறக்கிறது. அந்த புகழ்கடல் எம்பெருமான் இந்த உலகத்தை காக்கிறார், காப்பாரார் கடல் வண்ணா, எனவே எம்பெருமான் தான் காக்க வேண்டும். பொய்ரட்சதி ரட்சகைக்கும் மன்னியேகி அந்த புகழை புகழிலேயே அந்த புகழ் கடலிலே இருக்கிறானா என்பருமா அந்த கடலிலே பவளங்கள் போல இந்த பதுமராக சுடர்கள் பாதுகையின் பதுமராக சுடர்கள் மிளிர்கின்றன என்று பேசுகிறார். திருமகளின் துணையுடனே திருவரங்கத்திடமுடனே ஒரு குறையும் வாராது உலகை காத்தொழுகின்ற எனும் புகழாம் கடல் அதுவே எங்கும் பொங்கிடும் போது பாதுகையில் செம்மணிகள் பவழமென சிறக்கிறது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்தை சக்கரவர்த்தி தனூஜாய சகபூமாய மங்களம் திறந்திரும் ஞான சிங்கம் சீர்மிதும் குணங்கள் கோட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயா நித்ய ஸ்ரீ நித்திய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.